ராமாயணம் மகாபாரதம் என்பவை இந்தியாவினுடைய மிகப்பெரும் காவியங்களாக இருக்கு. பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்த பிறகும் இன்றளவும் அவை வாசிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கு. அதில் ராமாயணம் என்பது தனித்துவமாக அடையாளப்படுத்தப்பட்டு அது மனித வாழ்க்கைக்கு எந்த அளவு வழிகாட்டக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது என்பதை பல அறிஞர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார்கள். ராமாயணம் என்பது முதலில் வடமொழியில் வால்மீகியால் எழுதப்படுகிறது. முதலில் அவர் எழுதினார் என்பதனால் அவருக்கு ஆதி கவி என்று ஒரு சிறப்பு பெயர் உண்டு. ஆதி கவிஞர் அவர்தான். முதலில் ராமாயணத்தை படைத்த ஆதி கவிஞர் அவர் என்பதனால் அவருக்கு ஆதி சிறப்பு பெயர் சொல்லப்படுகிறது. உண்மையில் ராமாயணம் வால்மீகி எழுதுவதற்கு முன்பே மக்கள் மத்தியில் நடப்பில் இருந்த ஒரு கதை என்றும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். அதற்கு முன்பே மக்கள் மத்தியில் அந்த கதை சொல்லப்பட்டு வந்தது, புழக்கத்தில் இருந்தது. அதை முதல் முதலில் எழுத்து வடிவம் கொடுத்து ஒரு காவியமாக நயம்பட யாத்தவர் வால்மீகி என்று சொல்லுகிறார்கள். அது முதலில் வடமொழியில் வால்மீகியால் நூல் வடிவம் கொடுக்கப்பட்டது. பின்பு இந்திய மொழிகள் பலவற்றில் அது காவியமாக்கப்பட்டது. ஒன்றிரண்டு மொழிகள் அல்ல, 20க்கு மேற்பட்ட மொழிகளில் அந்த காலத்திலேயே 1000 வருடங்களுக்கு முற்படவே இது காவியமாக படிக்கப்பட்டிருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார். வால்மீகி ராமாயணத்தை பொறுத்தவரையில் அதன் காலம் என்னவென்று அறுதியிட்டு உறுதியாக கூற முடியவில்லை. பெரும்பான்மையான ஒரு கூற்று என்னவென்றால் அது கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 3ஆம் நூற்றாண்டு அல்லது 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். பலர் அதற்கும் உட்பட தோன்றியது, அது கிமு 1000க்கும் உட்பட்டது, 5000 வருடங்களுக்கு மேற்பட்டது என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பொதுவாக ஒரு அபிப்பிராயம், ஆராய்ச்சி அறிஞர்களுடைய அபிப்பிராயம் என்னவென்றால் அது கிமு அந்த 3ஆம் 4ஆம் நூற்றாண்டு வாக்கில் உள்ளது என்று சொல்லுகிறார். ஆனால் அது உறுதியான ஒரு முடிவு அல்ல. இப்படி தோன்றிய, மிகவும் முற்பட்டு தோன்றிய அந்த காவியத்திற்கு பிறகு பலரும் அதனுடைய வசீகரத்தில் ஈடுபட்டு தங்கள் தங்கள் மொழிகளில் அதை பெயர்த்து எழுதுகிறார். அப்படி பெயர்த்து எழுதும் போது அதில் முதலில் தோன்றியது, வடமொழியில் தோன்றிய இராமாயணத்திற்கு பிறகு முதலில் தோன்றியது எது என்று கேட்டால் அது கம்பருடைய இராமாயணம். கம்பருடைய இராமாயணத்திற்கு முன்பே தமிழில் ஒரு இராமாயணம் இருந்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் அது நமக்கு சரியாக அது கிடைக்கவில்லை. தமிழில் கம்பருக்கு உட்பட எழுதிய இராமாயணம் நமக்கு சரியாக முழுமையாக கிடைக்கவில்லை. கம்பராமாயணம் நமக்கு முழுமையாக கிடைத்த ஒரு நூலாக இருக்கு. கம்பராமாயணத்தின் காலத்தை பார்த்தீர்கள் என்றால் அதனுடைய காலத்திலும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. கிபி 9ஆம் நூற்றாண்டு என்று பலர் சொல்கிறார்கள். இல்லை இல்லை, கிபி 12ஆம் நூற்றாண்டு தான் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இரண்டு விதமான கருத்து இருக்கு. கம்பனுடைய காலத்தை பற்றிய கருத்து இரண்டு விதமான கருத்து. இந்த கால ஆராய்ச்சி கம்பனுடைய வரலாறு என்ன, அவனுடைய உண்மை பெயர் என்ன, அவன் எங்கு பிறந்தான், அவன் யாருடைய மகன், அவனுடைய இனம் என்ன, அவன் எங் யாரால் ஆதரிக்கப்பட்டான், அவன் எந்த மன்னனுடைய காலத்தில் இருந்தான் என்பதுக்கு என்பன பற்றிய செய்திகள் எல்லாம் பல பல செய்திகள் இருக்கின்றன. ஒன்றுக்கு ஒன்று பொருந்தாத பல செய்திகள் அவனை பற்றி சொல்லப்படுகின்றன. கதைகள், கம்பருடைய கதைகள் என்று நீளமான கதைகள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. கம்பனுக்கு அம்பிகாபதி என்ற ஒரு மகன் இருந்ததாகவும், அந்த அம்பிகாபதி என்ற மகன் சோழ மன்னனுடைய மகளை காதலித்ததாகவும், அந்த காதலை ஒத்துக்கொள்ளாத சோழ மன்னன் அம்பிகாபதிக்கு மரண தண்டனை விதித்ததாகவும் கதைகள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. இந்த கதைகளுக்கெல்லாம் வரலாற்று ஆதாரங்கள் எவையும் இல்லை. ஆனால் இந்த கதைகள் சுவாரஸ்யமாக இருக்கின்றன, காலங்காலமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த கதை கம்பனோடு கம்பனை பற்றிய அந்த கதைகளை இப்போது நான் முதலில் சொல்லவில்லை. அது சொன்னால் அது நீளமாக போகும். அந்த கதையே இன்றைய நமது நேரம் முழுமையும் ஆக்கிரமித்து விடும். ஆனால் அந்த கதையை இடையிடையே நாம் பார்க்கலாம். அவை சுவாரஸ்யமானவை தான். அவை அந்த கதைகளுக்கு வரலாற்று ஆதாரம் கிடையாது, அவை சரித்திர பூர்வமானவை அல்ல என்ற போதிலும் கூட அவை சுவாரஸ்யமானவை, அவற்றிலும் இலக்கிய நயங்கள் உள்ளன. எனவே அந்த கதைகளை ஆங்காங்கே நாம் வரக்கூடிய வாரங்களில் ஆங்காங்கே நாம் ஒன்று இரண்டு பகுதிகளாக நாம் பார்க்கலாம். இன்று நாம் நேரடியாக நூலுக்கு வந்து விடலாம். இப்படி கம்பன் இயற்றிய அந்த கம்பராமாயணம் மிக உயர்ந்த இலக்கியத்தரம் உடையதாக மதிக்கப்படுகிறது. உலக மகா காவியங்கள் என்று சில காவியங்கள் போற்றப்படுகின்றன. கிரேக்கத்தில் தோன்றிய இலியட், அந்த ஹோமர் எழுதிய இலியட் என்ற அந்த காவியம் மிகச்சிறந்த காவியமாக உலக பேரறிஞர்களால் கொண்டாடப்படுகிறது. அந்த இலியட் என்ற காவியத்திற்கு இணையாக கம்பராமாயணம் பேசப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் உலக மகா காவியங்கள் என்று வரிசைப்படுத்தக்கூடிய சிறந்த காவியங்களினுடைய வரிசையில் முதல் ஐந்து இடங்களுக்குள் கம்பராமாயணம் ஒன்று வந்துவிடும் என்று அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கிறார். அந்த அளவு சிறப்பான ஒரு இடத்தை கம்பராமாயணம் பெற்று கம்பர் வால்மீகியில் இருந்து கதையை எடுத்துக்கொண்டு தமிழ் மரபுக்கேற்றபடி பல மாறுதல்கள் செய்துதான் கம்பராமாயணத்தை எழுதியிருக்கிறார். இது அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பு செய்ததல்ல. நூல்கள் பல வகைகள் இருக்கின்றன. மொழிபெயர்ப்பு நூல் என்பது அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை கருத்து மாறாமல் அதில் சொல்ல விஷயங்கள் எல்லாம் விட்டுவிடாமல் அப்படியே சொல்லுவது. கம்பராமாயணம் என்பது அப்படி வால்மீகியே அப்படி வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பு அல்ல. அந்த கதையை எடுத்துக்கொள்கிறார். அதனுடைய அடிப்படை கட்டமைப்பை வைத்துக் கொண்டு தமிழ் மரபுக்கேற்றபடி பல மாறுதல்கள் செய்கிறார், பல புதுமைகளை அதில் புகுத்துகிறார். புகுத்தி மிகச்சிறந்த இலக்கிய நயம் ஒளிரும்படி தம்முடைய காவியத்தை மிக உன்னதமான முறையில் படைத்திருக்கிறார். இப்படி படைக்கலாமா? ஒரு மூலவர் ஒருவர் இருக்கும்போது, காவியத்தின் கர்த்தா ஒருவர் இருக்கும்போது, அவருடைய காவியத்தை பின்னால் வரக்கூடிய ஒருவர் தமக்கு மனத்தில் தோன்றிய மாற்றங்களை எல்லாம் செய்து மாற்றலாமா என்ற ஒரு கேள்வி எழக்கூடும். அதற்கு இலக்கணம் இடம் கொடுக்கிறது. அப்படி மாற்றலாம், மாற்றி புதுமையை புகுத்தலாம் என்று அதற்கு இலக்கணமே இடம் கொடுக்கிறது. முன்னோர் நூலின் முடிபொறும் கொத்து பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறி அழியா மரபினது வழிநூல் ஆகும் என்று நன்னூலில் ஒரு சூத்திரம் சொல்கிறது. ஒரு மூலநூல் இருக்கிறது, அந்த மூலநூலை சார்ந்து பின்னால் வரக்கூடிய ஒருவர் படைக்கக்கூடிய நூலை வழிநூல் என்று நன்னூல் எடுத்துரைக்கிறது. அப்படி வழிநூல் படைக்கக்கூடிய கவிஞன் முன்னோனுடைய அந்த மூல ஆசிரியன் இருக்கிறானே, அந்த மூல ஆசிரியனுடைய அடிப்படை விஷயங்களில் ஒத்துப்போய் தான் பல மாறுதல்கள் செய்து கொண்டு தன்னுடைய காவியத்தை படைக்கலாம் என்று நன்னூல் சூத்திரம் சொல்கிறது. ஆக இலக்கண ரீதியாகவே இந்த மாற்றம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. பின்னால் வரக்கூடியவர்கள் மாற்றங்கள் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி இலக்கணமே அங்கீகரிக்கிறது. இப்படி மாற்றங்கள் செய்து பல இராமாயணங்கள் பல மொழிகளில் வந்திருக்கின்றன. தெலுங்கில் இராமாயணம் வந்திருக்கிறது. 13ஆம் நூற்றாண்டில் தெலுங்கில் சிறப்பாக சொல்லக்கூடிய இரண்டு இராமாயணங்கள் வந்திருக்கின்றன. ஒன்று ரங்கநாத ராமாயணம், அதை கோண புத்தாரெட்டி என்பவர் இயற்றியிருக்கிறார். அடுத்து பாஸ்கர ராமாயணம், அது பாஸ்கரன் என்பவரும் மற்றும் மூவரும் சேர்ந்து இயற்றியதாக சொல்லப்படுகிறது. அது 13ஆம் நூற்றாண்டில் தெலுங்கில் வந்த ராமாயணம். கன்னடத்தில் ராமாயணம் வந்திருக்கு, பம்ப ராமாயணம், துறவை ராமாயணம் என்பது. அது கன்னடத்தில் சிறப்பாக சொல்லப்படுகின்ற ராமாயணம். மலையாளத்தில் ராமாயணம் வந்திருக்கு, முக்கியமாக எழுத்தச்சன் என்பவர் எழுதிய அத்தியாத்ம ராமாயணம் மலையாளத்தில் சிறப்பாக சொல்லப்படக்கூடிய ராமாயணமாக இருக்கு. இந்தியில் ராமாயணம் வந்திருக்கிறது, அது மிக சிறப்பாக சொல்லப்படக்கூடிய ராமாயணம் துளசிதாசருடைய ராமாயணம். இந்திய அளவில் பார்த்து கொண்டால் ஒரு மூன்று இராமாயணங்கள் மிக சிறப்பாக பேசப்பட்டு ஒப்பீட்டளவில் ஒப்பிடப்பட்டு எப்போதும் அறிஞர்களால் எடுத்துரைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. அந்த மூன்று இராமாயணங்கள் இவை என்றால், முதலில் வால்மீகி ராமாயணம், அடுத்து கம்ப ராமாயணம், அடுத்து துளசிதாசருடைய இந்தி ராமாயணம். இந்த மூன்று இராமாயணங்களும் எப்போதும் சிறப்பாக அறிஞர்களால் பேசப்பட்டு இவற்றிற்கு இடையே உள்ள வேறுபாடுகள், இவற்றிற்கு இடையே உள்ள நுட்பமான அந்த இலக்கிய நயங்கள் இவையெல்லாம் பேசப்படும் பொருளாக எப்போதும் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. தமிழில் திரிவேணி ராமாயணம் என்ற ஒரு பதிப்பு, ஒரு நூல் வந்தது சில வருடங்களுக்கு முன்பு. அதில் மூன்று இராமாயணங்களும் ஒரு சேர தொகுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருந்தது. வால்மீகி ராமாயணம், கம்ப ராமாயணம், துளசி ராமாயணம், மூன்று ஒன்று சேர கொடுக்கப்பட்டு அந்த நூல் பதிப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த நூல் இப்போது பதிப்பில் இல்லை. திரிவேணி ராமாயணம் என்பது அந்த நூலுக்கு பெயர். எப்படி திரிவேணி சங்கமம் என்று சொல்கிறார்கள் அல்லவா, கங்கை, யமுனை, சரஸ்வதி என்ற மூன்று நதிகளும் இணைவதை திரிவேணி சங்கமம் என்று குறிக்கிறார்கள். அதே போல கம்பராமாயணம், வால்மீகி ராமாயணம், துளசி ராமாயணம் என்ற மூன்று ராமாயணங்களும் சேர்ந்து தொகுக்கப்பட்ட அந்த நூலுக்கு திரிவேணி ராமாயணம் என்று பெயர் கொடுக்கப்பட்டு பதிப்பித்திருந்தார்கள். இப்படி இந்த மூன்று ராமாயணங்களும் மிக சிறப்புற பேசப்படுகின்றன. கம்ப ராமாயணம் எல்லாவற்றையும் மிஞ்சிய ஒரு உன்னத நிலையில் இருக்கிறது. கம்ப ராமாயணத்தின் சிறப்புகளை பலரும் பலவிதமாக எடுத்துரைக்கின்றனர். நமது பாரதியார் மிகச் சிறப்பாக கம்ப ராமாயணத்தை இழந்தோதியிருப்பார். கம்பன் பிறந்த தமிழ் நாடு என்று பாடியிருப்பார். எல்லையின்மை, அதாவது தமிழ் மொழி அழியாமல் இருப்பதற்கு மூன்று காரணங்களை பாரதி அடுக்கி கூறினார். ஒன்று சிலப்பதிகாரம், இன்னொன்று திருக்குறள், இன்னொன்று கம்பராமாயணம். இந்த மூன்றும் இருப்பதனால்தான் தமிழ் இதுநாள் வரைக்கும் அழியாமல் வந்தது என்று பாரதியார் தம்முடைய கவிதையில் ஒரு இடத்தில் சொல்லியிருப்பார். சிலப்பதிகார செய்யுளை கருதியும் திருக்குறள் பொருளின் செறிவும் ஆழமும் அழகும் கருதியும் எல்லையொன்றின்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்ட முயலும் முயற்சியை கருதியும் தமிழச்சாதி அழிவற்றது என்று நான் கருதி இருந்தேன் என்று அவர் ஒரு இடத்தில் பாடுவார். இந்த மூன்று நூல்களை அவர் சிறப்பித்து சொல்கிறார். இன்னும் பல இடங்களில் கம்பனுடைய உயர்ந்த கவிதை சிறப்பை பாரதியார் எடுத்துரைக்கிறார். கம்பரை பற்றி கொண்டாடாத கவிஞர்களே கிடையாது. பலரும் சிறப்புற அவரை பேசுகிறார்கள். கம்ப ராமாயணம் குறித்த ஆய்வு நூல்கள், கட்டுரை நூல்கள் ஏராளமாக வந்திருக்கு. தமிழை பொறுத்தவரைக்கும் ஆராய்ச்சி நூல்கள், திறனாய்வு நூல்கள் எவற்றிற்கு அதிகமாக வந்திருக்கின்றன என்றால், இரண்டு பேர்களுக்கு, இரண்டு கவிஞர்களுக்கு அப்படியே ஏராளமான ஆராய்ச்சி நூல்கள் வந்திருக்கு. முதலில் கம்பருடைய கம்ப ராமாயணத்திற்கு நிறைய ஆராய்ச்சி நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. அடுத்து பாரதியாருடைய கவிதைகளுக்கு மிக அதிகமாக திறனாய்வு நூல்கள் வெளிவந்திருக்கு. அந்த அளவிற்கு கம்பன் காலந்தோறும் தொடர்ந்து கற்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது. மிகச் சிறப்பான நூல் தமிழுக்கு கதி என்று இரண்டு நூல்களை குறிப்பிட்டு சொல்கிறார். கதி, கதி என்ற அந்த சொல்லில் சொல் இரண்டு எழுத்துக்களாகிய அந்த சொல்லில் உள்ள எழுத்துக்களை வைத்தே தமிழுக்கு கதி எவை என்று அந்த நூல்களை குறிப்பிடுகிறார்கள். கதி க என்பது கம்பராமாயணத்தை குறிக்கிறது, தி என்பது திருக்குறளை குறிக்கிறது என்று சொல்வார். தமிழுக்கு கதி என்றால் தமிழ் தன்னுடைய முழுமையான ஒரு நிலைப்பாட்டில் மையம் கொண்டிருக்கக்கூடிய நிலை இந்த இரண்டு நூல்களிலும் என்பதை எடுத்துரைப்பதற்காக அவ்வாறு தமிழுக்கு கதி என்று இந்த இரு நூல்களையும் எடுத்துரைக்கிறார். இப்படியாக மிக சிறப்பாக உன்னதமான நிலையில் இருக்கக்கூடிய இந்த கம்பராமாயணத்தை நாம் இப்போது வாசிக்கப் போகிறோம். கம்பராமாயணத்தில் 10,000-க்கும் மேற்பட்ட பாடல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு பதிப்பிலும் பாடல் எண்ணிக்கை மாறுபடுகின்றன. கம்பராமாயண பதிப்புகள் என்று பல நூல்கள் வந்திருக்கின்றன. கம்பராமாயணத்துக்கு உரை எழுதி பல நூல்கள் வந்திருக்கின்றன. கம்பராமாயணம் மூல பாடல்கள் மட்டும் அடங்கியதாக பல நூல்கள் வந்திருக்கின்றன. இந்த நூல்களில் எல்லாம் பாடல்களின் எண்ணிக்கை பதிப்புக்கு பதிப்பு வேறுபடுகின்றன. நீங்கள் திருக்குறளை எடுத்துக்கொண்டால் எல்லா பதிப்புகளிலும் 1330 திருக்குறள் தான் இருக்கும். அது மாறுபடாது. அது அறுதியை அறுதியிட்டு உறுதியாக தெரிந்த ஒன்று 1330 குறள்கள் தான். யாரும் ஒரு 10 குறள்களை கூடுதலாக்கியோ 10 குறள்களை குறைத்தோ யாரும் பதிப்பிக்கவில்லை. எல்லா பதிப்புகளிலும் 1330 குறள்களும் அடங்கியிருக்கின்றன. 1330 குறள்கள் தான் என்று பழைய பாடல்களிலேயே அந்த 1330 அருங்குறளும் 1100 பகர்ந்ததன் என்று திருக்குறள் குறித்த பழைய வெண்பாறையை எடுத்துரைக்கிறது. 1330 குறள்கள் அதில் அடங்கியிருக்கின்றன. அதனால் அதில் கூடுதலோ குறைவோ இடம்பெறுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் கம்பராமாயணத்தை பொறுத்தவரை இத்தனை பாடல்கள் தான் என்று முடிவு கட்ட முடியவில்லை. ஏனென்றால் அதில் ஏராளமான இடைச்செருள்கள் வந்து சேர்ந்தன. பலவிதமான பிரதிகளும் பலவிதமான எண்ணிக்கைகளில் பாடல்கள் அடங்கியிருந்தன. உண்மையில் கம்பன் ஒரு பிரதி எழுதியிருப்பான், அதுதான் மூலப்பிரதி. அந்த ஒரு பிரதியை பார்த்து காலந்தோறும் வெவ்வேறு பிரதிகளை அந்த காலத்தில் ஓலைச்சுவடியில் பெயர்த்து எழுதி கொண்டே இருந்தார்கள். அப்படி எழுதியவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், கம்பன் சொல்லி வரும்போது ஒரு கதை நிகழ்வை சொல்லி வரும்போது இந்த இடத்தில் ஒரு கவிதையை சேர்த்தால் நல்லா நன்றாக இருக்குமே என்று ஒரு கவிதையை அவர்களாக புனைந்து சேர்த்துக் கொள்வார். அந்த காலத்தில் தமிழ் வாசிக்க தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் தமிழ் கவிதை எழுத தெரிந்திருக்கும். அதனால் அவர்கள் மனத்துக்கு பட்ட இடங்களில் புதிதாக ஒரு கவிதையை இடைச்செருகளாக செருகி விடுவார். இப்படி விருப்பப்பட்டவர்கள் எல்லாம் விருப்பப்பட்ட இடங்களில் வெவ்வேறு சுவடிகளில் செருக செருக அந்த பாடலினுடைய எண்ணிக்கை, கம்பன் எத்தனை பாடினானோ அவற்றை விட மிக அதிகமாக காலப்போக்கில் அவை அதிகரித்து விட்டன. அவன் மிக குறைவாக கூட பாடியிருந்திருக்கலாம், ஆனால் காலப்போக்கில் அவை மிக அதிகமாக பல்கி பெருகி 10,000-க்கு மேற்பட்ட பாடல்கள் உருவாகிவிட்டன. 12,000 பாடல்கள் அடங்கிய பதிப்புகளும் இருக்கின்றன. அப்படி எல்லாம் உருவாகி இருக்கின்றன. அதனால் சிலர் பதிப்பிக்கும் போது மிகவும் மிகவும் ஒரு கடுமையான தன்மையை அனுசரித்து பல பாடல்களை இவையெல்லாம் கம்பன் கவிதைகள் அல்ல அல்ல என்று ஒதுக்கி பதிப்பித்தவர்கள் எல்லாம் இருக்கிறார். அதில் மிக முக்கியமானவர் ரசிகமணி டி கே சிதம்பரநாதர் என்பவர். அவர் கம்பு இதுதான் கம்பராமாயணம் என்று ஒரு பதிப்பு பதிப்பித்தார். அதில் கிட்டத்தட்ட 1/4 பாகத்திற்கு மேல பாடல்களை அவர் கழித்து விட்டார், நீக்கி விட்டார். நீக்கிவிட்டு இவைதான் கம்பனுடைய பாடல்கள் என்று அவர் ஒரு பதிப்பை பதிப்பித்தார். ஆனால் அந்தவருடைய பதிப்பை அறிஞர்கள் பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் கம்பருடைய பாடல்கள் அல்ல என்று அவர் கழித்த பாடல்கள் பல கம்பருடைய பாடல்கள், மிக நல்ல கவிதைகளை எல்லாம் அவர் கழித்து விட்டார், அவருடைய பதிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பல அறிஞர்கள் புறக்கணித்து விட்டார். பாரதிதாசன் போன்றவர்கள் எல்லாம் அந்த பதிப்பை மிக கடுமையாக சாடினார். சிதம்பரநாதருடைய அந்த பதிப்பை மிக கடுமையாக சாடினார். ஆனால் டிகேசி என்பவர் மிகச்சிறந்த ரசிகராக இருந்தார். அவருக்கு பட்டப்பெயரே ரசிகமணி என்று. அவருக்கு கவிதையை அவ்வளவு நயம்பட எடுத்துரைப்பார், அவ்வளவு நயம் நுட்பம் எல்லாம் அறிந்துரைப்பார் என்று அவரை அந்த கால அறிஞர்கள் கொண்டாடினார். அவர் பதித்த பதிப்பில் மிக குறைவான பாடல்கள் தான் இருக்கின்றன மற்ற பதிப்புகளோடு ஒப்பிடும்போது. இப்படி கம்பராமாயண பதிப்பு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பதிப்பித்திருக்கிறார்கள். ஆனால் நாம் ஆதாரபூர்வமாக ஒரு நல்ல கம்பராமாயண பதிப்பை நாம் படிக்க வேண்டும், நல்ல ஒரு பதிப்பு தேவை என்றால் எதை எடுத்துக்கொள்ளலாம் என்றால், நான் என்னளவில் மற்றவர்களுக்கு பரிந்துரை செய்வது வைமோ கோபாலகிருஷ்ணமாச்சாரியாருடைய பதிப்பு தான். அவருடைய உரையும் சிறப்பான உரை. அவர் பதித்த பதிப்பும் பாட வேறுபாடுகளோடு பதிப்பித்திருக்கிறார். பாட வேறுபாடுகள் என்றால் ஒவ்வொரு செய்யுளிலும் ஒவ்வொரு வெவ்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஏன் அந்த வெவ்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்றால், ஏடு பெயர்த்து எழுதுபவர்கள் அவற்றில் தெரிந்தோ தெரியாமலேயோ பல வார்த்தைகளை மாற்றி எழுதி விடுவார். அப்படி மாற்றி எழுதும் போது நாடெங்கும் பல ஓலைச்சுவடிகளில் ஒரே பாடலே வெவ்வேறு வடிவங்களில் இருக்கும். அந்த வெவ்வேறு வடிவங்களில் உள்ள அந்த பாடல்களுக்கு பெயர் தான் பாட வேறுபாடுகள் என்று. அப்படியானால் அந்த சுவடிகளை எல்லாம் சேர்த்து பதிப்பித்தவர், முதல் முதலில் அதை அச்சியாக காகிதத்தில் ஏற்றுபவர், அந்த சுவடிகள் எல்லாம் பார்த்து இந்த சுவடியில் இந்த இடத்தில் இந்த வார்த்தை இப்படி இருக்கிறது, அந்த சுவடியில் வேறு மாறி இருக்கிறது என்றெல்லாம் குறிப்பிட்டு பாட வேறுபாடு என்று அடிக்குறிப்பில் அதை குறிப்பிடுவார். அதை முதல் முதலில் பதிப்பித்தவர் செய்யக்கூடிய வேலை. உவே சாமிநாத ஐயர் எல்லாம் சுவடிகள் பதிப்பிக்கும் போது அந்த பாட வேறுபாடுகளை எல்லாம் மிக சிறப்பாக குறிப்பிட்டிருப்பார். அப்பாட வேறுபாடுகள் மிக அவசியமாக குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் ஆய்வு செய்பவர்களுக்கு, ஒரு பாடலினுடைய உண்மையான வடிவம் எது என்று முடிவு கட்ட வேண்டிய ஆய்வு செய்பவர்களுக்கு அந்த பாட வேறுபாடுகள் தான் மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய. அப்படி பாட வேறுபாடுகள் எல்லாம் அடங்கிய ஒரு பதிப்பாக வைமு கோபாலகிருஷ்ணாச்சாரியாருடைய கம்பராமாயண பதிப்பு இருக்கு. அது மட்டுமில்லாமல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு பதிப்பு வெளியிட்டார்கள். அதுவும் ஒரு சிறந்த பதிப்பு தான். அது பாடலை முதலில் அதனுடைய சந்தி பிரிக்காமல் பதிப்பித்து அந்த பாடலை எழுதி, அதன் பிறகு அதே பாடலை சந்தி பிரித்து அடுத்து பதிப்பித்திருப்பார்கள். அது பாடலை ஒவ்வொரு வார்த்தையாக சந்தி பிரிக்க கஷ்டப்படுபவர்களுக்கு அது உதவக்கூடிய ஒரு சிறந்த பதிப்பு. அது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அறிஞர்கள் குழு ஒன்று கூடி பதிப்பித்த பதிப்பு அது. அதுவும் ஒரு சிறந்த பதிப்பு. மூலப்பாடல்களை சிலர் பதிப்பித்திருக்கிறார். சென்னை கம்பன் கழகத்தில் கம்ப ராமாயணத்தினுடைய மூலப்பாடல்கள் மட்டும் அடங்கிய ஒரு பதிப்பு வந்திருக்கிறது. அது யாப்பிலக்கணப்படி சீரமைப்பு எல்லாம் சீரமைப்பு எல்லாம் செம்மையாக அமைந்து வெளியிடப்பட்ட பதிப்பு அல்ல. அந்த சீர்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டு சந்திகள் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பாடலும் என்ன யாப்பில் இருக்கிறது என்று அறிந்து கொள்ள முடியாதபடி பதிப்பிக்கப்பட்ட பதிப்பு அது. சென்னை கம்பன் கழக பதிப்பு அது ஒரு பதிப்பு இருக்கு. அதற்கு முன்பு ஒரு பதிப்பு வந்தது, மர்ரே ராஜம் பதிப்பு. அந்த பதிப்பு அது கிட்டத்தட்ட சென்னை கம்பன் கழக பதிப்பு போன்றதுதான். அதுவும் அந்த சீரமைப்புகள் எல்லாம் சிதைக்கப்பட்டு பதிப்பிக்கப்பட்ட பதிப்பு. படிப்பவர்களுக்கு எளிமையாக புரிய வேண்டும் என்பதற்காக சந்திகளை எல்லாம் பிரித்து பதிப்பித்திருப்பார்கள். அந்த பாட்டினுடைய உண்மையான அந்த யாப்பிலக்கண அமைப்பை நாம் பார்த்தவுடன் கண்டுகொள்ள முடியாது. யாப்பிலக்கணத்தில் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அந்த பாடல் என்ன யாப்பிலக்கணத்தில் இருக்கிறது என்று இந்த கம்பன் கழக பதிப்பையும் மர்ரைய ராஜம் பதிப்பையும் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். அந்த மாதிரியான இப்படி பல பதிப்புகள் இருக்கின்றன. உரையுடன் படிக்க வேண்டும் என்று விரும்புவர்கள், கம்பராமாயணம் முழுவதையும் உரையுடன் படிக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள், சிறந்த உரையை தேடக்கூடியவர்கள் வைமுகோ உரை, அந்த வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் என்று சொல்லப்படக்கூடிய வைமுகோ பதிப்பித்த அந்த பதிப்பை வாங்கி கொள்ளலாம். அது இப்போது கூட ஏதோ ஒரு பதிப்பகத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். அது இணையதளத்தில் கூட கிடைக்கிறது. அந்த பழைய பதிப்பை அப்படியே பதிவேற்றியிருக்கிறார். இப்படி 10,000 மேற்பட்ட பாடல்கள் அடங்கிய நூலை நாம் வாசிப்பது என்றால் அதற்கு நெடுங்காலம் ஆகும். அது அவ்வளவு சுலபத்தில் நாம் வாசித்து முடிக்கக்கூடிய நூல் அல்ல. ஆனால் கம்பராமாயணம் சாரமாக சிலர் சில நூல்களை தொகுத்திருக்கிறார். அதில் மிக சிறப்பான பாடல்கள் என்று அவர்களுக்கு பட்ட பாடல்களை தொகுத்து 1,000 பாடல்கள் அளவில் பலர் அந்த மாதிரியான நூல்களை வெளியிட்டிருக்கிறார். அது பல நூல்கள் அப்படி வெளிவந்திருக்கின்றன. அப்படி வெளிவந்த ஒரு நூல்களில் ஒன்றுதான் நாம் இப்போது கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த நூல். இது திருமண் என்பவர் இந்த நூலை பதிப்பித்திருக்கிறார், பாடல்களை தொகுத்திருக்கிறார். இந்த நூல் ஏன் இந்த நூலை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்றால் இந்த நூலில் பாடல்கள் எல்லாம் அந்த வடிவத்தோடு பதிப்பிக்கப்பட்டிருக்கு. பாடல்கள் சந்திகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் அந்த சீரமைப்பு சிதைந்து விடாமல் அந்த பாடலின் வடிவம் கெட்டு விடாமல் பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த நூலை நாம் எடுத்திருக்கிறோம். இவர் எடுத்திருக்கிற பாடல்கள் எல்லாம் மிக சிறப்பான பாடல்கள், மற்ற பாடல்கள் எல்லாம் சிறப்பான பாடல்கள் அல்ல என்று கருத்தல்ல. இவர் சிறந்த பாடல்களை எடுக்காமலும் விட்டிருக்கலாம். இவர் சாதாரண பாடலையும் இதற்குள் கொண்டு வந்திருக்கலாம். இவர் எடுத்த பாடல்கள் எல்லாம் ஆகச் சிறப்பானவை என்று சொல்லிவிட முடியாது. மற்ற பாடல்கள் எல்லாம் இவர் எடுக்காத பாடல்கள் எல்லாம் சாதாரண பாடல்கள் என்று நாம் சொல்லிவிட முடியும். அதை தொடர்ச்சி கெட்டு விடாமல் ஒரு 1000 பாடல்களை இவர் தேர்ந்தெடுத்து தொகுத்திருக்கிறார். அதை நாம் எடுத்திருக்கிறோம். அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பாடலாக பார்க்க போகிறோம். கதை தொடர்ச்சியாகவே நாம் இந்த கம்பராமாயணத்தை பார்க்க போகிறோம். 1000 பாடல்களுக்குள் அந்த கதை அடங்கும் விதமாக நாம் இந்த 1000 பாடல்களையும் வாசிக்க போகிறோம். அதனுடைய ஒவ்வொரு பாடலினுடைய நயம், அதனுடைய சொற்சுவை, பொருட்சுவை இவற்றையெல்லாம் ஒன்றாக தொடர்ந்து வாசிக்க போகிறோம். இப்படி வாசிக்கும் போது ஆங்காங்கே அந்த வால்மீகி ராமாயணத்தில் இருந்து கம்பர் எங்கெங்கெல்லாம் வேறுபடுகிறார் என்பதையும் நாம் அப்படியே ஒப்பிட்டு பார்த்து கொண்டே போகப் போகிறோம். இதுதான் நாம் கம்பராமாயணத்தை பார்க்க போகக்கூடிய, படிக்க போகக்கூடிய நூலாக இருக்கிறது. இது கம்பராமாயணத்தை பற்றிய நான் ஒரு சிறிய அறிமுகமாக இதை நான் சொல்லியிருக்கிறேன். அதை விரித்து சொல்வது என்றால் அதுவே ஒரு பெரும் நீண்ட உரையாக அமையும் என்பதனால் பெரிய அளவில் விரித்து சொல்லவில்லை, சுருக்கமாக சொல்லியிருக்கேன். நாம் பாடலுக்கு போக முன்பு இந்த கம்பராமாயணம் குறித்த ஏதாவது உங்களுக்கு சந்தேகம், பொதுவான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் இப்போது அவற்றை கேட்கலாம். அவற்றை பார்த்த பிறகு நாம் உடனடியாக பாடலுக்கு போ. தொடங்கலாம்னு நினைக்கிறேன், யாருக்கும் சந்தேகம் இல்லை. சரி, யாருக்கும் இதை பற்றி சந்தேகங்கள் பாடலை பையன் உலகம் முதல் பகுதி பாயிரம். பாயிரம் என்றால் என்னவென்றால் ஒரு நூலுக்கு முன்னுரை போல. இப்போது நாம் உரைநடையில் பல நூல்களை பார்க்கிறோம். அதில் முன்னுரை இருக்கும், அணிந்துரை என்ற பகுதி இருக்கும், சிறப்புரை என்ற பகுதி இருக்கும், இப்படி பல பகுதிகள் இருக்கும். முன்னுரை இல்லாமல் பெரும்பாலும் நூல்கள் இருப்பதில்லை. முன்னுரை இல்லாமல் ஒரு நூல் இருந்ததென்றால் அது ஏதோ நமக்கு ஏதோ ஒரு ஒரு குறையாகவே அந்த நூல் படும். முன்னுரையை நாம் வாசித்துவிட்டு தான் பொதுவாக நூலுக்குள் இறங்குவோம். முன்னுரையில் அந்த நூலாசிரியர் அந்த நூலை தான் என்ன நோக்கத்திற்காக படைத்திருக்கிறோம் என்பதை எடுத்துரைத்திருப்பார். அது மற்ற நூல்களில் இருந்து எப்படி வேறுபடுகிறது என்பதை எடுத்துரைத்திருப்பார். அந்த நூல் எதை பற்றி சொல்லுகிறது என்பதை சொல்லியிருப்பார். இன்னும் பல விஷயங்களை அந்த முன்னுரையிலேயே அவர் ஓடி காட்டியிருப்பார். அந்த முன்னுரை நமக்கு அந்த நூலை பற்றிய ஒரு வரைபடத்தை மனத்துக்குள் ஏற்படுத்திவிடும். அதன் பிறகு நாம் அந்த நூலுக்குள் போனால் நாம் அந்த நூல் நமக்கு எளிமையாக புரிய தொடங்கும். அந்த நூலை குறித்த ஒரு மதிப்பே நமக்கு அந்த முன்னுரையில் வந்துவிடும். சில சமயங்களில் சில நூல்களை நாம் முன்னுரையை படித்த உடனேயே மூடி வைத்து விடுவோம். காரணம், முன்னுரையே நம்மை ஈர்க்காது. இதை படிக்க வேண்டுமா, படிக்க தேவையில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுவோம். இப்படி முன்னுரை என்பது ஒரு நூலுக்கு முகப்பாக இருக்கிறது. முன்னுரை, முகவுரை என்றெல்லாம் நாம் சொல்கிறோம். அந்த முன்னுரையாக இருக்கக்கூடிய பகுதி தான் பாயிரம். ஆயிரம் முகத்தால் அகன்றதேனும் பாயிரம் இன்றேல் பணுவல் இன்றே என்று, பாயிரம் இல்லையேல் பணுவல் இன்றே என்று இலக்கணம் சொல்லுகிறது. ஒரு நூல் 1000 விதமான பகுதிகளை கொண்டிருக்கலாம், மிகப்பெரிய நூலாக இருக்கலாம். ஆனால் அந்த நூலுக்கு பாயிரம் என்ற ஒரு பகுதி இல்லாவிட்டால் இல்லாமல் அந்த நூலே இருக்க முடியாது என்று இலக்கணம் சொல்கிறது. ஆக பாயிரம் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி ஒரு நூலுக்கு. நாம் பழைய நூல்கள் எல்லாம் பார்க்கும் போது பாயிரம் அடங்கிய நூல்களாகத்தான் இருக்கின்றன. இந்த கம்பராமாயணத்திலும் இப்போது நாம் அந்த பாயிர பகுதியை ஐயா, ஒரு இதெல்லாம் இரண்டு அந்த சந்தேகங்கள். கேளு. ஒன்று, பாயிரம் அதை பிரித்து எழுதலாமா? ஆயிரம்க்கு தொடர்புடையது பா ஆயிரம் அந்த மாதிரி. அப்படி கிடையாது, அது ஒரே சொல். இதுக்கும் காப்பு பாடலுக்கும் என்ன வித்தியாசம்? ஆயிரத்தில் காப்பு அடங்கியிருக்கு. காப்பு என்பது பாயிர பகுதியின் ஒரு பகுதி. சரி, காப்பு என்பது தனி கிடையாது, ஆயிரத்தை விட்டு தனி கிடையாது, ஆயிரத்திற்குள்ள ஒரு பகுதி. பாயிரத்தில் என்ன என்னவெல்லாம் வரும் என்றால் காப்பு வரும், அந்த நூலாசிரியருடைய பெயர் வரும், அந்த நூலாசிரியர் எங்கு அந்த நூலை அரங்கேற்றினார் என்பது வரும், அந்த நூலாசிரியரை அந்த நூலை எழுதும்படி சொன்னவர் யார் என்ற செய்தி வரும். இப்படி பல செய்திகள் சொல்லப்படும். இதையெல்லாம் ஒன்று சேர்ந்த பகுதிக்கு பெயர் தான் பாயிரம் என்று பெயர். இதில் எல்லா இப்போது நான் சொன்ன எல்லாம் எல்லாவற்றையும் எல்லா கவிஞர்களும் சொல்லியிருக்க மாட்டார். சிலர் காப்போடு நிறுத்திக் கொள்வார்கள், சிலர் மற்ற செய்திகள் எல்லாம் சேர்த்து சொல்வார்கள். அப்படி பல விதங்களில் பாயிரங்கள் அமைந்திருக்கும். கம்பர் ஒரு விதத்தில் பாயிரம் அமைத்திருக்கிறார். இதில் பாயிரம் என்ற பகுதியிலேயே நிறைய பாடல்கள் அடங்கியிருக்கின்றன. நான் கம்பராமாயண அந்த முழுமையும் அடங்கிய அந்த பதிப்பை எடுத்து பார்த்தோம் என்றால் ஆயிரம் பகுதியில் எக்கச்சக்கமான பாடல்கள் அடங்கியிருக்கின்றன. ஏனென்றால் ஆரம்ப பகுதி, நூலின் ஆரம்ப பகுதியில் தான் பலரும் இடைச்செருகல்களை செருகுவார்கள். கம்பர் ஒரு காப்பு பாடலை பாடியிருக்கிறார். கம்பர் பாடியதற்கு மேலாக பல காப்பு பாடல்கள் சேர்ந்து இருக்கின்றன. அனுமனுக்கு காப்பு பாடல் பாடியதாக அனுமனை குறித்த ஒரு பாடல் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது கம்பன் பாடியதல்ல என்று பலரும் ஒதுக்கி விடுகிறார்கள். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியருக்காக ஏகி என்று வரக்கூடிய அந்த அனுமனுடைய பாடல் மிக பிரசித்தி பெற்ற பாடல், மிக நயமான பாடலும் கூட. அனுமன் துதியாக அது கம்பராமாயணத்தின் ஆரம்பத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அது கம்பன் பாடியதல்ல, பிற்காலத்தில் யாரோ ஒருவர் இடைச்செருளாக செருகிவிட்டார் என்று அந்த பாடலை அறிஞர்கள் பலரும் நீக்கிவிடுகிறார். இப்படி பல பாடல்கள், காப்பு பாடல்கள் பகுதியிலேயே பல பாடல்கள், லட்சுமி துதி, நம்மாழ்வார் துதி என்றெல்லாம் இடைச்செருகளாக செருகப்பட்டிருக்கின்றன என்று அந்த பாடல்களை நீக்கி அவற்றை நீக்கிவிட்டு கம்பன் பாடியதாக இவைதான் இருக்க முடியும் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறார்கள். இப்போ இது வெறும் தொகுப்பு நூல் தான். இப்போது ஆயிரம் பாடல்கள் எடுத்த இந்த நூல் தொகுப்பு நூல் தான். இது கம்பன் பாடிய பாடல்கள் பலவற்றை கவிழ்த்து விட்டு தேர்ந்தெடுத்த சில ஆயிரம் பாடல்கள் மட்டுமே, ஓர் ஆயிரம் பாடல் மட்டுமே அடங்கிய ஒரு பதிப்பு தான் இது. அதனால் இதில் நாம் முழுமையாக கம்பனுடைய நயத்தை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. தொட்டு செல்கிறோம் அந்த கம்பராமாயணம் என்று பெரும் கடலில் சில அலைகளை நாம் பார்க்க போகிறோம், அவ்வளவுதான். அதா அப்படித்தான் இந்த நூல் நமக்கு இருக்க போகிறது. சில அலைகளின் தரிசனத்தை தான் நமக்கு இந்த நூல் தரப்போகிறது. ஆனால் இந்த அலைகளின் தரிசனமே நாம் அந்த கடலை, அந்த பார்க்கடலை, அந்த அமுத கடலை சுவைப்பதற்கு சுவைத்த ஒரு திருப்தியை நமக்கு தரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நாம் இப்போது இந்த பாயிரத்தின் முதல் பாடலாக இருக்கக்கூடிய அந்த காப்பு பாடலை பார்க்க போகிறோம். இது காப்பு பாடல் தான். இந்த உலகம் யாவையும் என்று தொடங்குகிறதே, இது காப்பு பாடல். சரி, நன்றி. உலகம் யாவையும் தாமுல ஆக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடை யார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே. இது காப்பு பாடல். இந்த காப்பு பாடலில் எந்த ஒரு தெய்வத்தின் வடிவத்தையும் அந்த உருவ திருமேனியையும் இவர் வர்ணிக்கவில்லை. கடவுளை ஒரு உருவத்திற்கு உட்படுத்தி கம்பர் இங்கு சொல்லவில்லை. இது இந்த கடவுளுக்குரிய வழிபாடுதான், துதிப்பாடல் தான் என்று யாரும் அடையாளம் காண முடியாது. ஒரு பொதுமையாக இந்த காப்பு பாடலை அமைக்கிறார். அவர் நினைத்திருந்தால் திருமாலினுடைய அந்த திருமாலினுடைய வடிவ அழகை எல்லாம் எடுத்துரைத்து அவருடைய திருமேனியின் உருவத்தை எல்லாம் வர்ணித்து அப்படிப்பட்ட திருமாலே இந்த நூல் சிறப்புற அமைவதற்காக நீ காப்பை நல்குவாயாக என்று பாடியிருக்கலாம். ஏனென்றால் திருமாலின் அவதாரமாகிய ராமனுடைய கதை அடங்கிய நூல் தான் இருக்கு. அப்படிப்பட்ட நூலுக்கு அவர் திருமாலினுடைய வடிவை வர்ணித்து ஒரு காப்பு பாடல் அமைத்திருக்கலாம். இது திருமாலை போற்றக்கூடிய பாடல் தான் என்று வெளிப்படையாக தெரியும்படியாக அவர் ஒரு பாடலை அமைத்திருக்கலாம். அப்படி அவர் அமைக்கவில்லை. அப்படி அமைத்த நூல்களும் இருக்கின்றன. ஒரு இப்போது நாம் எடுத்துக்கொள்ளலாம், பெரிய புராணத்தை எடுத்துக்கொள்வோம். பெரிய புராணத்தின் முதல் பாடல், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று முதல் காப்பு பாடல் அமைகிறது. அதில் சிவபெருமானுடைய அந்த உருவ தோற்றத்தையே முதல் பாடலில் கொண்டு வந்து விடுகிறார். அந்த பாடல் சிவபெருமானுக்குரியதுதான், சிவபெருமானும் இன்னும் அந்த வடிவத்திற்குரியதுதான் என்ற உறுதியாக தெரியும்படி அந்த பாடலை அமைக்கிறார். நில உலாவிய நீர்மலி வேணியன் என்று சிவபெருமானுடைய அந்த உருவ பண்பை அங்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். நிலவு உலாவிய நீர்மலி வேணியன், நிலவு பொருந்திருக்கக்கூடிய தங்கை நதி பொருந்திருக்கக்கூடிய சடையை உடையவன் என்று சிவபெருமானுடைய தோற்றத்தை அங்கு கொண்டு வந்து விடுகிறார். ஆக அது சிவபெருமானை போற்றக்கூடிய பாடல் தான், சிவபெருமான் என்னும் அந்த உருவ கடவுளுக்குரியதுதான் என்று நிச்சயமாகிவிடுகிறது. ஆனால் இங்கு அப்படி நிச்சயமாகவில்லை. இது திருமாலுக்குரியதாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம், சிவனுக்குரியதாகவும் எடுத்துக்கொள்ளலாம், எந்த கடவுளுக்குரியதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு புதுமை நிலையில் நின்று கம்பர் இந்த பாடலை பாடியிருக்கிறார். கம்பர் உண்மையிலேயே சமய பொதுமை உடையவராக இருந்தார். அவர் எடுத்துக்கொண்ட பாடல், எடுத்துக்கொண்ட விஷயம் வைஷ்ணவ மதம் சார்ந்த கதை. அந்த கதையை பாடுவதற்கு வருகிறார். அவர் வைஷ்ணவ கதையை எடுத்துக்கொண்டாலும் கூட அவர் ஒரு சமய பொதுமை உடையவராக இருந்தார். திருமால் மட்டுமே தெய்வம், மற்ற தெய்வங்கள் எல்லாம் தெய்வம் இல்லை என்று அந்த ஒரு நோக்கமுடையவர்களாக இருக்கிறார்களே, தங்களை ஒரு வரையறைக்குள் அடக்கி கொண்டு பிற மதங்களை நிராகரிப்பவர்களாக, பிற மதத்தவர்களை வெறுப்பவர்களாக சிலர் இருக்கிறார்கள் அல்லவா. எல்லா மதங்களிலும் அப்படி இருக்கிறார். நான் வைஷ்ணவ மதம் சார்ந்தவர்களை மட்டும் குறிப்பிடவில்லை, எல்லா மதங்களிலும் அது இந்து மத பிரிவுகள் மட்டுமல்ல, மற்ற மதங்களும், வெளிநாட்டு மதங்களும், கிறிஸ்தவம் இஸ்லாம் ஆகட்டும், எல்லா மதங்களிலும் தங்கள் மதம்தான் சிறந்தது என்ற ஒரு வட்டத்திற்குள், ஒரு வளையத்திற்குள் தங்களை அடைத்துக் கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார். ஆனால் கம்பன் அப்படிப்பட்ட வட்டத்திற்குள்ளோ வளையத்திற்குள்ளோ தன்னை அடைத்தவன் அல்ல. அவன் எல்லையற்ற பெரும் வெளியில் நின்று கொண்டு இந்த காப்பு பாடலை ஏற்றுகிறார். அவன் உண்மையை உணர்ந்தவன். இறைவன் என்பவன் எங்கும் நிறைந்த ஒரு பெரும் சக்தி மயமாக இருக்கக்கூடிய அவனுக்கு நாம் ஒரு உருவம் கொடுத்திருக்கிறோம். அவன் நம்முடைய நமது சௌகரியத்திற்காக, நம்முடைய கற்பனை திறத்துக்கு உட்பட்டு அவனுக்கு வெவ்வேறு வடிவங்கள் கொடுத்து வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மையில் அவன் வடிவங்களையெல்லாம் கடந்தவன். எந்த உருவத்திற்குள்ளும் அவனை அடக்கி நாம் சொல்லிவிட முடியாது. நமது ஐம்புலன்களால் பார்க்கக்கூடிய ஒரு உருவத்திற்குள் இருப்பவன் அல்ல அவன் என்ற உண்மையை உள்ளபடி உணர்ந்தவன் கம்பன். அதனால்தான் அவன் இந்த காப்பு பாடலை பொதுமையாக அமைக்கிறான். இந்த இடத்தில் மட்டுமல்ல, உள்ளுக்குள் பல இடங்களில் கம்பன் ஒரு பொதுமை சிந்தனை உடையவனாக, ஒரு வைஷ்ணவ காரியத்தை எழுதியவனாக இருந்தும் கூட மற்ற மதங்களை பழிக்காதவனாக, எல்லா கடவுள்களையும் சிறப்பித்து பாடுபவனாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. கம்பன் சிவனையெல்லாம் சிறப்பித்து பாடக்கூடிய பகுதிகள் எல்லாம் இருக்கின்றன கம்பராமாயணம். இப்படியான ஒரு பொதுமைத்தன்மை வாய்ந்தவனாக, ஒரு சிறந்த பறந்து விரிந்த நோக்கம் கொண்ட உன்னத கவிஞனாக கம்பன் காட்சி அளிக்கிறான். இந்த பாடலை பாருங்கள். உலகம் யாவையும் தாமுல ஆக்களும் நிலை பெருத்தலும் நீக்களும் நீங்களா, அழகிலா விளையாட்டுடைய யார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்கள். பொதுவாக சொல்லப்பட்டு ஆட்கள் காத்தல் அழித்தல் என்னும் முற்றுகளையும் செய்யக்கூடிய அளவில்லாத லீலா வினோதங்களை உடையவனாகிய இறைவனுடைய திருவடிகளுக்கு நாங்கள் சரணடைகிறோம் என்பதுதான் இந்த பாடல் சொல்லக்கூடிய கருத்து. பொதுவாக சொல்லியிருக்கு, திருமாலை சரணடைகிறோம் என்றோ, அந்த விஷ்ணுவை, அந்த ராமனை, அல்லது சிவ அந்த திருமாலனுடைய அவதாரங்களில் ஏதோ ஒரு மூர்த்தியை சரணடைகிறோம் என்றோ வெளிப்பட அவர் சொல்லவில்லை. இதை ஒரு பொதுவாக ஒரு நூலில் எடுத்து பதிப்பித்தால் எந்த கடவுளுக்கும் பொருத்தி கொள்ளலாம், திரு சிவனுக்கும் பொருத்தி கொள்ளலாம், திருமாலுக்கும் பொருத்தி கொள்ளலாம், சக்திக்கும் பொருத்தி கொள்ளலாம், பராசக்திக்கும் பொருத்தி கொள்ளலாம், இயேசுநாதருக்கும் பொருத்தி கொள்ளலாம், அல்லாவுக்கும் பொருத்தி கொள்ளலாம், யாருக்கு வேண்டுமென்றாலும் பொருத்தி கொள்ளலாம். பொதுவாக எல்லா கடவுளுக்கும் பொருந்தும்படியாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார். உலகம் யாவையும் தாம் உள ஆக்களும், உலகம் யாவையும் எல்லா உலகங்களையும் தாம் உள ஆக்களும், தாமே உள்ளபடியாக செய்கிறார். உள ஆக்கள் உள்ளவையாக செய்கிறார். உல என்றால் உள்ளவை என்று, அது பலவின்பால் வினையால் அணையும் பெயர், உள்ளவை என்று பொருள் தரக்கூடிய உல என்றால் உள்ளவை என்ற உள்ளவையாக ஆக்கும். அது என்ன உள்ளவை ஆக்கலும்? அங்கு நாம் அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். உலகம் யாவையும் தாம் உருவாக்கலும் என்று சொல்லவில்லை. உருவாக்குதல் என்றால் இல்லாத ஒன்றை படைத்தல் என்ற பொருள், இல்லாத ஒன்றை ஆக்கி கொண்டு வருதல், ஏற்கனவே இல்லை அதை புதிதாக செய்து கொண்டு வருவதற்கு தான் உருவாக்குதல் என்று பெயர். ஆனால் இங்கு உள ஆக்குதல், உள்ளவையாக செய்தல் என்றால் ஏற்கனவே அவை இருக்கின்றன, மறைந்து எங்கோ ஒடுங்கி இருக்கின்றன, ஒடுங்கி இருப்பவற்றை மீண்டும் கண்ணுக்கு புலனாகும் விதமாக உள்ளவையாக செய்கிறார் என்று கூறுகிறோம். உண்மையில் உலகம் படைக்கப்படவில்லை, அவை ஏற்கனவே இருக்கின்றன என்பதுதான் சைவம் வைணவம் இரண்டினுடைய கொள்கை. உலகம் என்பது உலகம் ஜீவே ஈஸ்வர ஜெகத் என்று மூன்றாக சொல்லும் வைஷ்ணவம், அதையே பதிப்பசு பாசம் என்று சைவம் சொல்லும். வைஷ்ணவம் ஜீவே ஈஸ்வர ஜெகத் என்று சொல்லும். ஜீவன் ஈஸ்வரன் ஜெகத் மூன்றும் எக்காலத்திலும் இருக்கின்றன. அவை மறைகின்ற காலத்தில் இறைவன் தனக்குள் அந்த உலகங்களை ஒடுக்கிக் கொள்கிறார். அந்த உலகம் இல்லாமல் போகவில்லை, முற்றிலும் அழிந்து போகவில்லை, அவை ஒடுங்கி இருக்கின்றன, இறைவனுக்குள் ஒடுங்கி இருக்கின்றன. அப்படி ஒடுங்கி இருக்கக்கூடியவற்றை மீண்டும் படைப்பு காலத்தில் அவன் தன்னிடம் இருந்து வெளிப்படுத்துகிறான். அப்படி வெளிப்படுத்துகிறான் என்பதை குறிக்கும் விதமாகத்தான் உள ஆக்களும் என்ற வார்த்தையை கம்பர் பயன்படுத்துகிறார். அங்கு அவர் உருவாக்கலும் என்று போட்டியிருந்தால் மிக பொருத்தமாக இருக்கும், இலக்கணத்துக்கு மாறவே மாறாது. படிப்பவர்களுக்கும் செல்ல தெளிவாக புரியும், தாம் உருவாக்கலும் என்றால் செல்ல தெளிவாக புரியும். உள ஆக்கலும் என்பதை விட உருவாக்கலும் என்ற வார்த்தை எந்த குழப்பமும் இல்லாமல் புரியும். ஆனால் அதை பிரயோகிக்காமல் உள ஆக்கலும் என்று சொல்கிறார். காரணம் என்னவென்றால் ஏற்கனவே இருக்கின்றன, ஒதுங்கி இருக்கின்றன, அவனுக்குள்ளாக அது ஒதுங்கி இருக்கின்றன, அவற்றை அவன் வெளிப்படுத்துகிறான். தாம் உள ஆக்கலும் நிலைப்பெறுத்தல், அவற்றை நிலைநிறுத்துகிறான், அவை இயங்கும்படியாக ஆங்காங்கே சுற்றி சுழந்து கொண்டிருக்கும்படியாக நிலைநிறுத்துகிறான். அவை மாறாமல் தம்முடைய போக்கில் இருந்து எங்கேயும் நகர்ந்து விடாமல் அந்தந்த வட்டப்பாதையிலேயே சுழலும்படி அந்த உலகங்களை எல்லாம் அவன் இயக்குகிறான், இயக்கி அவை நிலையாக இயங்கிக் கொண்டிருக்கும்படி அவன் செய்கிறான். அந்த வார்த்தையைத்தான் நிலை பெறுத்தல் என்ற சொல் குறிக்கிறது. நிலை பெருவித்தல் என்ற சொல்தான் நிலை பெறுத்தல் என்று மாறியது. இப்படி கவிதைகளில் சொற்கள் மாறுபாடு அடையும், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது சில இடங்களில் அப்படித்தான் வரும். அது கவிஞர்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு வார்த்தையை சுருக்க வேண்டும் என்றால் சுருக்கிக் கொள்ளலாம், கொஞ்சம் நீட்ட வேண்டும் என்றால் நீட்டிக் கொள்ளலாம். அதற்கு குறுக்கல் விகாரம், நீட்டல் விகாரம் என்றெல்லாம் கவிஞர்கள் பயன்படுத்துவதற்கு இலக்கண அனுமதி அளித்து, அதன்படி இங்கு நிலை பெருவித்தல், நிலையாக இருக்க செய்தல் என்ற பொருள் தரக்கூடிய நிலை பெருவித்தல் என்ற வார்த்தை நிலை பெருத்தல் என்ற வார்த்தையாக குறுகி நிற்கிறது. நிலை பெருத்தலும் நிலை பெருத்தல் நிலை பெருவித்தல் என்பது இங்கு அவன் காக்கிறான், எல்லாவற்றையும் காக்கிறான் என்ற அந்த காத்தல் பொருளிலை குறிக்கக்கூடிய வார்த்தையாக வந்தது. நிலை பெருத்தலும் நீக்கலும், அதன் பிறகு நீக்கி விடுகிறான், நீக்கலும் அதாவது கண் பார்வையில் இருந்து நீக்கி தனக்குள் ஒடுக்கிக் கொள்கிறான் என்பதை அந்த வார்த்தை குறிக்கிறது. நீக்களும் நீங்களா, இந்த மூன்று செயல்களும் நீங்களா, எப்போதும் இடைவிடாமல் நீங்காமல் நீங்களாத, அந்த நீங்களாத என்று வரக்கூடியது நீச்சில் உள்ள அந்த தகரம் கெட்டு ஈறுகட்ட எதிர்மறை பெயரிச்சமாக வந்திருக்கிறது. நீங்களா நீங்களாத, அதாவது இதை இந்த மூன்று வேலைகளும் நீங்காமல் இடைவிடாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அழகில்லா விளையாட்டுடை, அளவில்லாத விளையாட்டுடையான் இறைவன் என்று சொல்றான். இந்த மூன்று வேலைகளையும் செய்யக்கூடிய இடைவிடாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அளவற்ற விளையாட்டை உடையவன், விளையாட்டை உடையவர் இறைவர். அப்படிப்பட்டவருடைய சரண், அப்படிப்பட்டவருக்கே நாங்கள் சரண் என்று கடைசி அடியில் சொல்கிறார். அவர்தான் தலைவர் என்று இடையில் ஒரு வார்த்தையை சொல்கிறார். அவர் தலைவர், அப்படிப்பட்டவர் தான் எங்களுக்கு தலைவர், வேறு யாரும் தலைவர் அல்ல. உண்மையில் நமக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஒருவன் இருப்பானே என்றால் அது இறைவனாகத்தான் இருக்கும். ஆனால் மானுடர்கள் இங்கு பூமியில் பலரையும் தங்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு தங்கள் எஜமானராக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கீழாக தங்களை உட்படுத்தி கொண்டு இருந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் உண்மையில் எல்லோருக்கும் மேம்பட்டவன் இறைவன் ஒருவன் தான். தன்மானம் உடையவர்கள் அந்த இறைவனை மட்டுமே தலைவர்களாக ஏற்றுக்கொள்வார்களே தவிர பிறரை தலைவர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுவும் கவிஞர்கள் தன்மானம் மிக்கவர்கள். அந்த தன்மானத்தின் அந்த கவிஞனுடைய அந்த கம்பீர வெளிப்பாடாக முதல் பாடலே கம்பரிடம் இருந்து வெளிப்படுகிறது. அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர், அவர்தான் எங்களுக்கு தலைவர், அன்னவர்க்கே சரண் நாங்கள், அவர்களுக்கு அப்படிப்பட்ட இறைவனுக்குத்தான் நாங்கள் சரண் நாங்கள் என்று என்பது தன்னை ஒத்த மற்ற புலவர்களை எல்லாம் சேர்த்து குறிக்கிறான். இது புலப்பாட்டு தன்மை பன்மை என்று இலக்கணத்தில் சொல்லப்படும். மற்றவர்களையும் சேர்த்து தன்னையும் உள்ளடக்கி சொல்வது நாங்களே. எங்களை போன்ற கவிஞர்கள் எல்லாம், எங்களை போன்ற பாகவதர்கள், அதாவது எங்களை போன்ற பக்தர்கள் எல்லாம் அன்னவருக்கே சரண், அப்படிப்பட்ட இறைவனுக்குத்தான் அடைக்கலம் என்று சொல்றோம். வேறு யாருக்கும் அடைக்கலம் கிடையாது, வேறு யாருக்கும் நாங்கள் அடிமைப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் கிடையாது. எங்களுக்கு தலைவன் அவன்தான், அவனுக்குத்தான் நாங்கள் அடைக்கலமாக இருப்போம் என்று சொல்கிறோம். அங்கு அந்த அழகிலா விளையாட்டுடையார் என்ற வார்த்தை கவனிக்கத்தக்க. அழகு என்றால் அளவு என்று பொருள்படும். அளவு என்று பல உரையாசிரியர்களுக்கும் அதற்கு பொருள் எழுதி இருக்கிறார்கள். அளவு என்ற பொருள் மட்டுமல்ல, வரையறை என்ற ஒரு பொருளும் அதற்கு. இறைவன் இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த மூன்றையும் விளையாட்டாக செய்கிறான். அவனுக்கு அது ஒரு விளையாட்டு தான். அதற்கு பலரும் பல காரணங்கள் சொல்லலாம். இறைவன் ஏன் உலகத்தை படைக்கிறான் என்று அதற்கு தத்துவ ரீதியாக பொருள் சொல்ல போனால் அது விரிந்து கொண்டே போகும். இறைவன் படைப்பதற்கு காரணம் இதுதான் இதுதான் என்று வெவ்வேறு தத்துவ நூல்களில் வெவ்வேறு வியாக்கியானங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவற்றையெல்லாம் படித்தால் குழப்பம்தான் மிச்சம். ஆனால் ஒரு பக்தன், உண்மையான பக்தன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இறைவன் படைப்பதற்கு இது காரணம் அது காரணம் என்று தத்துவ நூல்களை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் அவன் ஒரே வார்த்தை சொல்லிவிடுவான். அதையெல்லாம் இறைவன் படைப்பு எல்லாம் லீலா வினோதம் என்று சொல்லிவிடுவான். அந்த லீலா வினோதம் என்ற வார்த்தையினுடைய தமிழ் ஆக்கமாக கம்பன் இங்கு ஒரு அற்புதமான வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறான். அழகிலா விளையாட்டு என்ற வார்த்தையை பயன்படுத்த, அளவில்லாத விளையாட்டு, வரையறை இல்லாத விளையாட்டு என்று அவன் எப்படி வேண்டுமென்றாலும் விளையாடலாம். அவன் இப்படித்தான் விளையாட வேண்டும் என்ற கருத்து இல்லை. நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்தில் பல்வேறு நிகழ்வுகளை பார்க்கிறோம். அவை ஏன் அப்படி நடக்கின்றன என்று நமக்கு பலவற்றிற்கு காரணம் தெரியவில்லை. அவற்றுக்கெல்லாம் காரணம் கற்பிக்கக்கூடிய நூல்கள் இருக்கின்றன, அத கோட்பாடுகள் இருக்கின்றன. ஏன் இந்த உலகத்தில் இந்த நிகழ்வு இப்படி நடக்கிறது, ஏன் அந்த நிகழ்வு அப்படி நடக்கிறது, இதற்கு காரணம் என்ன, ஒரு காரியம் நிகழ்வதற்கான அடிப்படை என்ன என்றெல்லாம் வெவ்வேறு விதமான ஆராய்ச்சிகள், வெவ்வேறு விதமான தத்துவங்கள் சொல்லி சொல்லி வியாக்கியானங்களை வளர்த்து கொண்டே போகின்ற மத நூல்கள் இருக்கின்றன. ஆனால் பக்தர்கள் இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஆராய்ச்சியை பயன்படுத்த மாட்டார்கள். மண்டையை போட்டு குழப்பிக் கொள்ள மாட்டார்கள், முட்டி மோத மாட்டார்கள், ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு போய்விடுவார். இவையெல்லாம் இறைவனுடைய விளையாட்டு. அவன் என்ன நடத்துகிறானோ அதன்படி நடந்து கொண்டிருக்கிறது. இவற்றிற்கு காரணத்தை நாம் தேட வேண்டியதில்லை என்று சொல்லிவிடுவார். ஆக இறைவனுடைய விளையாட்டாகத்தான் இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் நமக்கு எந்த குழப்பமும் வராது. அங்கு நமக்கு கேள்விகள் எல்லாம் அடங்கி விடுகின்றன. பார்க்கிறோம், நாம் ஒரு காட்டில் பார்க்கிறோம், காடு மிக அழகானது. அங்கு மான்களை பார்க்கிறோம், மான்கள் மிக அழகானவை. அவற்றை பார்த்து நாம் ஆச்சரியப்படுகிறோம். அதே என்ன அழகான படைப்பு, இறைவனுடைய படைப்பு, இப்படி துள்ளு மானை படைப்பு படைத்திருக்கிறானே, இந்த காட்சியே கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறதே என்று நாம் வியக்கிறோம். அப்படி வியந்து கொண்டிருக்கும் போதே ஒரு கொடிய புலி வந்து அந்த மானை மிக கொடூரமாக கொன்று உண்ணுகிறது. அதை பார்க்கும் போது நமக்கு நெஞ்சு பதைக்கிறது. இது என்ன படைப்பு, இறைவன் இப்படியா படைக்க வேண்டும், இந்த படைப்பை இவ்வளவு கொடூரமானவனாக இறைவன் இருக்கிறானே என்று நமக்கு அங்கு நெஞ்சு பதைக்க தொடங்கி விடுகிறது. உண்மையிலேயே இறைவன் சரியானவனாகத்தான சரியானவனாக இருக்க முடியுமா? அவன் இப்படி படைத்திருக்கிறானே, அவனுக்கு ஒரு பித்து பிடித்தவனாகத்தான் இருக்க முடியும். ஒரு அழகான மானை படைத்துவிட்டு அதை கொல்லக்கூடிய புலியையும் படைத்திருக்கிறானே என்று இறைவன் மீதே ஒரு கோபமும் வெறுப்பும் வரக்கூடிய நிலையையும் நாம் பார்க்கிறோம். அப்படி வெறுப்பு இறைவனுடைய படைப்பு பார்க்கும்போது அப்படி வெறுப்பும் பல நேரங்களில் மனிதர்களுக்கு வரத்தான் செய்கிறது. ஏன் இப்படி படைப்புகளில் இந்த முரண்பாடுகள் இருக்கின்றன, இந்த கொடூரங்கள் இருக்கின்றன? ஒரு பக்கம் அழகான காட்சிகள் இருக்கின்றன, இனிமை ததும்புகிறது, ஒரு பக்கம் கொடுமைகளும் மிகவும் வெறுக்கத்தக்கவனவும் நடக்கின்றன. இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று நாம் சிந்திக்கும் போது இதற்கு பல காரணங்களை மத நூல்கள் சொல்லுகின்றன. வெவ்வேறு மத நூல்களில் இதற்கு தத்துவ ரீதியாக விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் பக்தன் இவையெல்லாம் விளையாட்டு, இறைவனுடைய விளையாட்டு. அவனே புலியையும் படைத்தான், அவனே மானையும் படைத்தான், அவனே வேட்டையையும் நடத்துகிறான் என்று ஒரேடியாக சொல்லிவிடுவார்கள். அவர்களுக்கு குழப்பமே இருக்காது, இதெல்லாம் விளையாட்டு என்று சொல்லிவிடுவார். இந்த மாதிரியான கேள்வி இங்கே உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, ஏன் இப்படி முரண்பாடான படைப்பெல்லாம் இருக்கிறது என்ற கேள்வி இங்கே உள்ள தத்துவ ஞானிகளுக்கு மட்டுமல்ல, அங்கே வாழ்ந்த பாரசீகத்தில் வாழ்ந்த உமர் கையாம் என்ற ஒரு புலவருக்கும் ஏற்பட்டு இருக்கிறது. அவர் ஒரு பாடலில் பாடுகிறார், மானை படைத்த கையாலே பஞ்ச புலியை படைக்கின்ற காணி வேட்டை காணுபவர் கருணை உடையர் ஆவாரோ. ஒரு கேள்வியை கேட்கிறார், மானை படைத்திருக்கிறான் இறைவன், அந்த கையாலேயே புலியையும் படைத்து இந்த காட்டுக்குள் வேட்டையை நடத்துகிறாரே இறைவன், அந்த அவர் கருணை உடையவராக இருப்பாரோ உண்மையில் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். தேனை பொழியும் மொழி உடையாய் தெரிந்து சொல்ல வேண்டுவனே என்று ஒரு கேள்வியை எழுப்பிவிட்டு அதற்கு பதிலும் சொல்கிறார், ஞான கண்ணின் பார்வையிலே நன்மை தீமை வேறாமோ. ஞான நிலையில் இந்த கொடுமை இனிமை என்ற பேதமே இருப்பதில்லை, எல்லாம் அங்கு ஒன்றாகிவிடும் என்று அவர் ஒரு பதிலை சொல்கிறார். ஞானம் பெற்றவர்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த முரண்பாடான விஷயங்களை குறித்த தவிப்போ, இந்த முரண்பட்ட விஷயங்களை குறித்த மன கவலையோ துன்பமோ ஏற்படுவதில்லை ஞானம் பெற்றவர்கள். உண்மையான பக்தர்களுக்கும் அந்த எண்ணம் வருவதில்லை. ஏனென்றால் பக்தர்கள் முழுமையாக இறைவனுக்கு சரணடைந்து விடுகின்றார். இறைவனே எல்லாவற்றையும் படைக்கிறான், எல்லாவற்றையும் ஆட்டுவிக்கிறான் என்னும் போது இறைவனுடைய படைப்பை குறித்து கேள்வி எழுப்புவதற்கு நாம் யார்? எல்லாம் அவனுடைய லீலா வினோதம், அவனுடைய விளையாட்டுக்குள் எல்லாம் அடங்கி விடுகின்றது. நாம் கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இல்லை என்று ஒரு பக்தன அமைதியாக இருப்பான், ஒரு ஞானியே அமைதியாக இருப்பான். ஏனென்றால் அவன் ஞான நிலையில் உண்மையை உணர்த்து விடுகிறான். பக்தன் கடவுளிடம் சரணடைந்து தன்னை முழுமையாக கடவுளுக்கு ஒப்படைத்து விடுகிறான். ஆக ஒரு ஞானியும் பக்தனும் எந்த விதமான பதைப்பும் மற்ற நிலையில் இருப்பார்கள். ஆனால் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு இந்த உலகம் குறித்த, இந்த உலக படைப்பு குறித்த பல்வேறு சந்தேகங்கள் கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கும். எப்போதும் அவர்கள் மனக்குழப்பத்துக்கு உள்ளாகி கொண்டே இருப்பார்கள். தங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து அவர்கள் எப்போதும் அல்லல் படுபவர்களாகவே இருப்பார்கள். அவற்றிற்கு மற்றவர்களை காரணம் சொல்வார்கள், அவன் எனக்கு இதை செய்ததனால்தான் எனக்கு இப்படி ஆகிவிட்டது, அவன் என் விஷயத்தில் சரியாக நடக்கவில்லை என்றெல்லாம் பிறரை குறை சொல்வார்கள். ஏதாவது ஒரு காரணம் சொல்வார்கள், என்னுடைய முற்பிறவி வினை என்பார்கள், என்னுடைய தீவினை என்பார்கள், என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவம் என்பார்கள், ஏதேதோ காரணங்களை சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆனால் பக்தர்கள் இந்த காரணங்களை எல்லாம் தேடி கண்டுபிடிக்கவே மாட்டார்கள். இறைவன் ஆட்டுகிறான், நான் ஆடுகிறேன், அவன் விளையாடுகிறான், அந்த விளையாட்டில் நான் ஒரு பாத்திரம், அவன் என்ன செய்கிறானோ அதுவே செய்யட்டும், எங்கு என்னை நடத்துகிறானோ அங்கு அவன் அதை நடத்தட்டும் என்று விட்டு விடுவார்கள். எல்லாவற்றையும் விட்ட ஒரு விதப்பு நிலையில் அவர்கள் இருப்பார்கள். அவற்றையெல்லாம் உட்படுத்தி பக்தர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்ற அந்த கருத்தெல்லாம் நமக்கு புலப்படும்படியாக இந்த ஒற்றை வார்த்தையை அமைத்து விடுகிறார் கம்பர். அழகில்லா விளையாட்டு, அளவும் இல்லை. அளவு என்றால் இவ்வளவு இத்தனை இத்தனை விளையாட்டு, இந்த அளவு, இவ்வளவு காலம் என்றெல்லாம் ஒரு அளவு சொல்கிறோம் அல்லவா, அது கால அளவாக இருக்கலாம், எண்ணிக்கை அளவாக இருக்கலாம். அந்த எண்ணிக்கை காலம் என்ற அளவும் அதற்கு கிடையாது. அதை போல வரையறையும் கிடையாது. அவன் இப்படித்தான் நடத்த வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. அவன் விதிக்கு மாறாக விதியையே மாற்றி கூட எழுதக்கூடியவனாக இருப்பான். அப்படி ஒரு வரையறையற்ற விளையாட்டை அவன் செய்வான். அவன் எது வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்பதை உள்ளடக்கும் விதமாக அதை சொல்லியிருக்கிறான். இங்க அந்த தாம் என்ற வார்த்தையையும் நாம் கவனிக்கிறோம். தாம் அவனே உருவாக்குகிறான். ஒரு விஷயம் படைக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு மூன்று காரணங்கள் தேவை. ஒன்று முதற் காரணம், இரண்டு நிமித்த காரணம், மூன்று துணை காரணம். இந்த மூன்றும் இருந்தால்தான் ஒரு விஷயம் படைக்கப்படும். உதாரணமாக ஒரு பானை செய்யப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளும். அந்த பானை செய்யப்படுவதற்கு முதற் காரணமாக உள்ளது மண். மண் தான் முதற் காரணம். அந்த மண் இல்லை என்றால் பானை உருவாக்கப்படவே முடியாது. அதுதான் அடிப்படையாக இருக்கிறது. பானை உருவாவதற்கு கச்சா பொருளாக இருக்கிறது. ஆக அந்த மண் பானை உருவாவதற்கு முதற் காரணமாகிறது. அடுத்து நிமித்த காரணம், அந்த பானையை செய்வதற்கு ஒருவன் தேவை, அவன் இந்த நிமித்த காரணமாக இருப்பவன் குயவன், அங்கு குயவன் நிமித்த காரணம் என்று சொல்லப்படும். அடுத்து துணை காரணம், ஒரு குயவனும் இருக்கிறான், குயவனுக்கான அந்த முதற் பொருளாகிய முதற் காரணமாகிய மண்ணும் இருக்கிறது. இந்த இரண்டு மட்டும் இருந்தால் போதாது, இதற்கு துணை காரணம் இருந்தால்தான் அவன் பானையை உருவாக்க முடியும். துணை காரணம் என்பவை அந்த சக்கரம், பானை வணைவதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சக்கரம், மற்ற பல விஷயங்கள் எல்லாம் அந்த துணை காரணத்துக்குள் அடங்கும். தண்ணீர், இவையெல்லாம் அந்த துணை காரணத்துக்குள் அடங்கும். இப்படியாக எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அவை உருவாக்குவதற்கு இந்த மூன்றும் அவசியம், இந்த மூன்றும் இருக்க வேண்டும். முதற்காரணம், நிமித்த காரணம், துணை காரணம். இப்போது இறைவன் உலகத்தை படைப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் உல ஆக்கலும், இறைவன் இந்த உலகத்தை உருவாக உள்ளவையாக ஆக்குகிறான், அவற்றை காக்கிறான், அதன் பிறகு அழிக்கிறான் என்ற அந்த முத்தொழிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முதலில் அந்த ஆக்கக்கூடிய தொழில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆக்குவதற்கு அந்த மூன்று காரணங்களும் தேவைப்பட வேண்டும் அல்லவா, தேவை அல்லவா? அந்த தேவையை அவன் வேறு எங்கும் பெறவில்லை, அவனே அந்த மூன்றுமாக இருக்கிறான், அவனே முதற் காரணமாக இருக்கிறான். உலகம் உருவாக்கப்படுவது அவனிடம் இருந்துதான், அவனிடம் இருந்துதான் இந்த உலகம் வெளிப்படுகிறது. ஆக முதற் காரணமாக இருப்பது அவன் தான். அடுத்து நீத்த காரணம், அவன் தான் இந்த உலகத்தை வெவ்வேறு விதங்களில் காட்சிப்படுத்துகிறான், வெவ்வேறு விதங்களில் ஆங்காங்கே நிலைநிறுத்துகிறான். ஆக அவன் தான் நீத்த காரணமாகவும். அடுத்து துணை காரணம், அந்த உலகத்தை இயங்குவதற்கான துணை காரணமாகவும் ஆகவே தான் இருக்கிறான். அந்த பஞ்சபூதங்களாகி அந்த துணை காரணங்கள், இன்னும் பல்வேறு துணை காரணங்கள் எல்லாமாக அவனே இருக்கிறான். உலகம் உருவாவதற்கு காரணமான அந்த சூரியன், மற்ற கோள்கள், சூரியனுடைய வெப்பம் போன்ற எல்லாமாக இருப்பது அவன்தான் என்பதை உணர்த்தும் விதமாக தாம் என்ற அந்த வார்த்தையை அங்கு பயன்படுத்தும். அவனே அனைத்துமாக இருந்து படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற தொழிலை செய்கிறான். அது இடைவிடாமல் செய்கிறான். நீங்களா அழகு, நீங்களா அழகிலா விளையாட்டுடைய, அது நீங்காமல் இடைவிடாமல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விளையாட்டாக இருக்கிறது. அப்படிப்பட்ட விளையாட்டை உடையவர் அவர், அவரே எங்களுக்கு தலைவர், அவருக்கே நாங்கள் அடைக்கலம் ஆகிறோம். இந்த பாடலில் இதுதான் இந்த பாடலினுடைய முதல் பாடல். சந்தேகங்கள் இருந்தால் ஐயா, சந்திப்படி உல ஆக்களும் வந்து உல வாக்களும்னு வகரம் போட்டு சொல்லலாமே. ஆமா, அப்படிதான் வரும். இது சந்தி பிரிச்சு, சந்தி பிரிச்சிருக்காரு, பறிச்சிருக்காரு. ஆனா அந்த சீர் சீராக அந்த பாட்டினுடைய சீரமைப்புக்கு கெடாமல் பதிப்பிச்சிருக்க. சரி. அதே போல இன்னொரு பொதுவான கேள்வி ஐயா, முன்னாடி கேட்டிருக்கணும் நான். இந்த பாலகாண்டம்னு போட்டிருக்குல்ல, அதை பத்தி ஒரு குறிப்பு சொல்ல முடியுமா? மற்ற காண்டங்கள் மொத்தம் ஆறு காண்டங்கள், கம்பராமாயணத்துல ஆறு காண்டங்கள் இருக்கு. பாலகாண்டம் என்பது ராமன் முதலியவர்கள் பால பருவத்தில் இருந்த போது நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடிய பகுதி. காண்டம் என்பது பகுதி. நூலின் பிரிவுகளை காண்டம் என்று குறிப்பார்கள், சருக்கம் என்று குறிப்பார்கள். நீங்கள் வில்லி பாரதத்தை எடுத்துக்கொண்டால் அதில் உள்ள பகுதிகள் சருக்கம் என்று பிரிக்கப்படும், சருக்கம் என்று பல பகுதிகள். இதிலேயே உட்பிரிவு படலம் என்று பிரிக்கப்படும். காண்டம் என்பது ஒரு பெரும் பகுதி, இதில் வரக்கூடிய உட்பகுதிகள் படலம் என்று பிரிக்கப்படும். இப்படி பிரிவுகளின் பெயர்தான் காண்டம், படலம், சருக்கம் என்பவை எல்லாம். அதை குறித்து அது என்னவோ ஏதோ என்று மலைப்படைய தேவையில்லை. அது பிரிவுக்கு பெயர். அவ்வளவுதான். காண்டம் என்பது ஒரு பெரும் பிரிவுக்கு பெயர். மொத்தம் ஆறு பெரும் பிரிவுகள் கம்பராமாயணத்தில் இருக்கின்றன. உள்ளுக்குள்ளாக பல பல சிறு பிரிவுகள், படலம் படலம் என்று பேரில் வரக்கூடிய சிறு சிறு பிரிவுகள் எல்லாம் இருக்கு. இது பாலகாண்டம் என்பது ராமனுடைய இளமை பருவத்தில், அந்த பால பருவத்தில் இருந்து அந்த இளமை பருவம் வரை, மனம் அவன் திருமணம் செய்யக்கூடிய காலகட்டம் வரைக்கும் நடக்கக்கூடிய விடயங்களை ஓத்து சொல்லக்கூடிய பகுதி என்பதனால் இதற்கு பாலகாண்டம். நல்ல கேள்வி கேட்கு. சொல்லப்பட வேண்டும். நன்றி. எடுக்கை வந்து உல நிலை தலைன்றது லாக்கு லை கரெக்டா வரணும். வரும் வரும் அவர்கள். ஐயா இந்த சில முறை சொல்லியிருக்கீங்க, ஆனா ஒரு முறை ஞாபகப்படுத்த முடியுமா? அழகுல வந்து அந்த கூக்கு மாத்திரம் பிராக்கெட் போட்டிருக்காங்க, அது ஏன் அப்படி பண்ணிருக்காங்க? ஆமா, அங்கு நாம் அதை சேர்த்து வாசிக்க வேண்டும். அது முக்கிய அழகில உகரம், முக்கிய உகரம். நாம் ஏற்கனவே ஒரு நூல் பார்த்தோம் அல்லவா, திருக்கருவை பதிக்கப்பட்டிருந்த, அதில் இந்த மாதிரி பிடித்த இடங்களில் எல்லாம் அடைப்புக்குறி இடவில்லை. அவர் அடைப்புக்குறி இல்லாமலேயே பிடித்திருந்தார். அதனால் அந்த இடங்களை நீங்கள் கவனிக்க தவறிவிட்டீர்கள், உங்களுக்கு கவனித்து படவில்லை. அதை நானே சில இடங்களில் குறிப்பிட்டேன், இதற்கு குச்சியில் உகரம் வந்திருக்கிறது வந்திருக்கிறது. இங்கு இவர் அடைப்புக்குறிக்கு இட்டை காட்டியிருக்கிறார். அதனால் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். அந்தந்த இடங்களில் எல்லாம் நீங்கள் அந்த வார்த்தையை சேர்த்து படித்து விடலாம். சேர்த்து படிக்கும் போது அந்த ஓசை இயல்பாக வந்தது. அழகு இலா, அழகு இலா விளையாட்டு, அழகு என்று அதை பிரித்து படிக்காமல் அழகிலா என்று சேர்த்து படிக்கிறது. அழகிலா ஈயாக அதை சேர்த்து விடுங்க. பூவோடு ஈ சேரும் போது அது கீயாகத்தானே மாறும். பூவோடு கீ சேரும் போது கீயாக மாறும். அழகிலா விளையாட்டு சேர்த்து படித்தா அந்த பாடல்களை எல்லாம் ஓசையாக அப்படி அப்படியாக இவர் அடைத்துக் குறிப்பில் எல்லா பாடல்களிலையும் அந்த குச்சி உலகத்தை அடைத்துக் குறிப்பில் காணும். ஆனா பொருள் நமக்கு வந்து, பொருள் வந்து அழகு இல்லாத அப்படின்னு பொருள் படணும், ஆனா அத பே சொல்லும் பொழுது அழகிலா அப்படின்னு சொல்லணும். கரெக்டா அப்படின்னு தானே? சரியா சரியா, அது பொருள் அதை பிரிச்சு பார்க்கும் போது அழகு இல்லாத என்று நம்ம அது வார்த்தையா இல்லா என்பது கூட ஈர்கட்ட எதிர்மறை பெயரட்சமாக இருக்கு. அது கூட நம்ம பொருள் பார்க்கும் போது இல்லாத, இடையில வெறும் இடைக்குறை வேற இருக்கு. இல்லாத என்பதுதான் இலா என்று இருக்கிறது. இரும் கெட்டு இருக்கு, இடையும் கெட்டு இருக்கு. இல்லாத என்பது இலா என்று இருக்கிறது. அது பொருள் பார்க்கும் போது எல்லாவற்றையும் விரித்து பார்க்க வேண்டும். ஆனால் இங்கு அது பார்க்கும் போது அழகிலா என்று. கவிதைக்காக நீங்க சொன்னீங்கல்ல, அந்த சீர் நாலு எழுத்து, நாலு எழுத்து வரணுங்கிறதுக்காக அப்படி எழுதியிருக்கிறாரு. ஆமா, அதுக்காக நீங்கள் அதையே வந்து அழகில்லாத என்று அப்படியே முழுமையாக எழுதியிருந்தால் அவருக்கு அங்கு அந்த இலக்கணத்துக்கு அடங்காது. அடங்காது. ஐயா இது எந்த வகை பால், எப்படி படிக்கணும்னு சொல்றீங்களா? அது இது வந்து கலிவிருத்தம் இந்த யாப்பு அடங்கி பாடல். உலகம் யாவையும் தாம்புல ஆட்களும் நிலைபெறுத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுரை யார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் ஆங்களே ஐயம் என்னை இழவும் ஆசன செய்தவும் இது இயம்புவது யாதெனில் உயில் கேள்வி புலமையினோர் புகழ் செய்வ மாக்கவி மாற்றி தெரிக்கவே. இப்படியாக ஒரு விதமான ஓசையிலேயே இந்த பாடல்கள் எல்லாம் அமைந்திருக்கும். இதுல ஒரு இது ஒரு நமக்கு இதுல உள்ள இருக்கக்கூடிய சிக்கல் என்னவென்றால், நாம் சென்ற நூல்களில் எல்லாம் ஒரே வகையில் ஒரு 10 பாடல்கள் வரிசையாக பார்த்தோம். இது தொகுப்பு நூலாக இருப்பதனால் இப்படி வரிசையாக நிறைய பாடல்கள் வராது. சில இடங்களில் ஒரே ஒரு வகைக்கு ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் இருக்கும். அடுத்து உள்ள பாடல்கள் எல்லாம் இவர் விட்டிருப்பார். ஏனென்றால் 10,000 பாடல்களில் 1,000 பாடல்கள் மட்டும் தேர்ந்தெடுக்கும் போது அடுத்தடுத்து உள்ள சில பாடல்கள் எல்லாம் விட்டிருப்பார். அதனால் நாம் வரிசையாக பல பாடல்கள் ஒரே ஓசை உடையதாக அடுத்தடுத்து வேற ஒரு ஓசை உடைய பாடல்கள் வந்துவிடும். தொடர்ச்சியாக இருக்கும்போது அந்த தொடர்ச்சியாக அப்படியே அதையே ஓசையுடன் அந்த தொடர்ச்சியாக உள்ள 10-20 பாடல்களையும் படித்து விட்டோம். சில இடங்களில் எல்லாம் 20-30 பாடல்கள் ஒரே இலக்கணத்தில் ஒரே சந்த அமைப்பில் கம்பர் பாடிய பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன. இங்க அப்படி ஒரே மாதிரியாக அதிகம் பாடல்கள் வராது. ஏனென்றால் இது தொகுப்பு நூலாக இதில் வந்து இன்னும் சந்தேகம். இதுல வந்து அவர் அவருக்கே சரண் நாங்களேன்னு சொல்லாம அன்னவருக்குன்னு சொல்றாங்களே, அன்னவர்ன்ற வார்த்தை வந்து எந்த மாதிரி? அன்னவர் அவர் என்பதும் ஒன்று, ரெண்டுமே ஒரே பொருள் தான். இதில் ஒரு வார்த்தை கவனிக்க வேண்டியது அவர் என்று சொல்லியிருக்கிறார். அது எவர், வெறும் சுட்டு வார்த்தை தான் இருக்கு, ஒரு பெயர் இல்லை. இப்படி ஒரு சுட்டு வார்த்தையே நம்ம புரிந்து கொள்கிறோம். கடவுளை பற்றி தான் சொல்லியிருக்கிறாரு. இப்படி ஒரு சுட்டு வார்த்தை சொல்லும் போது அந்த சுட்டு வார்த்தையிலேயே அவர் யார் என்று நாம் புரிந்து கொண்டால் அதற்கு பெயர் வந்து உலகறி பொது சுட்டு. அதாவது அந்த சுட்டு வார்த்தையே அவர் யார் என்று நமக்கு காட்டிவிடும். இப்ப உதாரணத்திற்கு எல்லா அவன் செயல் என்று நாம் வழக்கத்தில் சொல்லுகிறோம். அங்கு அவன் செயல் என்றும் ஒரு சுட்டு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அவன் யார்? அவன் என்பதை நாம் இறைவனைத்தான் அவன் என்று குறிப்பிடும். அங்கு அவன் என்ற சுட்டு வார்த்தை எல்லாருக்கும் புரியக்கூடியதாக இருக்கிறது. அங்கு அவன் என்பது கடவுளைத்தான் குறிக்கிறது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அதை போல இங்கு அவர் என்பது இறைவனை குறிக்கக்கூடிய சுட்டு வார்த்தையாக இருக்கு. உலகறி பொது சுட்டு, உலகத்துக்கே தெரியும் இது இறைவனைத்தான் சுட்டுகிறது என்று. இப்போது உதாரணத்துக்கு இன்னும் ஒரு சொத்து கூட சொல்லலாம். தத்துவமசி என்ற அந்த சொத்துடர் நாம் பார்க்கிறோம் அல்லவா, வடமொழி சொத்துடர். அதுல நீ அதுவாக இருக்கிறாய் என்பதுதான் அவனுடைய பொருள். அது அது என்பது என்னது? அது என்ற ஒரு சுட்டு வார்த்தை தான் இருக்கிறது. அது என்பது அங்கு பிரமத்தை குறிக்கிறது. அந்த அது என்ற சுட்டே அங்கு அது பிரமத்தை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அது பொதுவாக இருந்து நின்று நமக்கு அந்த அர்த்தத்தை உணர்த்தி விடுகிறது. இப்படி சில இடங்களில் சுட்டு வார்த்தையே அந்த சுட்டுக்குரியவர் யார் என்பதை நமக்கு சொல்லிவிடும். அதே போல இங்கு அவர் என்பது இறைவனை குறிக்கக்கூடிய சுட்டு வார்த்தையாக நமக்கு தெளிவாக பொருள் தந்து. அந்த அவர் என்பதும் அன்னவர் என்பதும் பொருள் அளவில் ஒன்று. அன்னவர் என்பதும் ஒரு சுட்டு வார்த்தை. ஐயா அந்த ரெண்டாவது இதை இன்னொரு தடவை வாசிங்களேன். அந்த பாடலுக்கு என்னென்ன அந்த அந்த அந்த ரெண்டா ஓ இன்னும் ஓ அந்த பாடலுக்கு போகலையா? ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே. இதுல வேற சந்தேகம் இருக்குதா? நீங்க இப்ப சொன்ன இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த தத்துவம் மசீத, அது ஐ எம் தட், அது இங்கிலீஷ்ல வந்து ஐ எம் தட், அந்த தட்டு விச் இஸ் தட்டு இல்ல, அந்த அதுதான் அந்த தட்டு ஐ எம் தட். அது அந்த சுட்டி சொல் அதை குறிக்கு பிரமத்தை. இந்த பாடல்லையும் அந்த அத்வைத்தம் அது அந்த மாதிரி அந்த தத்துவத்தையும் கொண்டு வந்திருக்காருன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஏன்னா எடுத்துக்கலாம். தான் இதுல வந்து அவர், அதாவது அவர் என்ற ஒரு இறைவனை ஒரு ஒரு ஆண்பால் சொல்ல, ஆண்பால் சொல்லும் விட ஒரு பலர்பால் சொல்லால குறிக்கிறார். ஏனென்றால் இது ஒரு காவியம் பாடும் போது மிகவும் தத்துவ ரீதியாக அத்வைத நிலைக்கெல்லாம் போய்விட முடியாது. அத்வைத நிலையில் காவியத்திற்கு இடம் கிடையாது. காவியத்திற்கோ இறைவனை பக்தி செலுத்துவதற்கோ அங்கு இடம் கிடையாது. எல்லாம் ஏகமாக போய்விடுகிறது. இருமையில் தான் இந்த காவியம் ஓவியம் இவற்றுக்கெல்லாம் கலைகளுக்கெல்லாம் இடம். துவைதத்துல தான் இவையெல்லாம் இடம். கம்பர் எல்லாவற்றையும் கடந்த நிலையில் இறைவனின் ஏக நிலையை உணர்ந்தவராக இருந்த போதிலும் கூட அவர் காவியம் பாட ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு இரட்டு நிலையில் துவைத நிலையில் இருந்துதான் பாடி ஆக வேண்டும். அதனால் அவர் என்று ஒரு தனித்து குறிப்பிடுகிறார். அவர் பலர் பால் சொல்ல அவரை குறிப்பிடுகிறார். உண்மையில் அது எந்த சொல்லாலையும் குறிப்பிட முடியாது. அவர் என்றும் அதை குறிப்பிட முடியாது. அவள் அவன் அது என்றெல்லாம் எப்படியும் குறிப்பிடவே முடியாது. அது வார்த்தைக்குள் அடங்க முடியாது. அதனால்தான் அந்த உபநிஷதங்களில் அந்த நிலை பெரும்பாலும் ஆண்பாலாகவோ பெண்பாலாகவோ குறிப்பிடப்படாமல் அது ஒரு அது அது என்றே பல இடங்களில் அது குறிப்பிடப்படும். அது என்று குறிப்பிடுவது கூட வேற வழி இல்லாமல் தான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உண்மையில் அது அதுவும் கிடையாது. அது எதுவும் அல்லாத ஒன்று. அதுதான் அதனுடைய உண்மை இல்லை. இங்கு இது காரியத்திற்காக அவர் என்ற ஒரு சொல்லை அவர் பயன்படுத்தி. இதுல ஒரு நுட்பம் பார்க்கலாம். நீக்களும் நீங்களாத, அதாவது நீங்காத, நீங்களாத என்றால் நீங்காத என்ற இது, அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இதையே ஈறுகட்ட எதிர்மறை வினையெச்சமாக எடுத்துக்கொள்ளலாம். எப்படி எடுக்க வேண்டும் என்றால் நீங்களாத என்பதை நீங்களாக, நீங்களாக என்று எடுத்துக்கொண்டால் அது ஈறுகட்ட எதிர்மறை வினையெச்சம். அது நீங்களாக, அது அதை தவிர்த்து என்ற ஒரு பொருள் வரும். அது நீங்களாக, அது மட்டுமல்லாமல் என்ற பொருள் வரும். அது நீங்களாக. அப்படி ஈறுகட்ட எதிர்மறை வினையச்சமாக எடுத்துக்கொண்டால் இந்த மூன்று தொழில் நீங்களாக, இது மட்டுமல்ல, இது மட்டுமல்லாமல் இது ஒரு பக்கம், இந்த மூன்று தொழில் நீங்களாக இது ஒரு பக்கம் இருக்க, இன்னும் அழகில்லா விளையாட்டு உடைய இவற்றை தவிர்த்து இன்னும் பலவிதமான விளையாட்டுகளை அவர் உடையவராக இருக்கிறார் என்று அது தனியாக, அதை தனியாக எடுத்துக்கொள்ளலாம். மூன்று தொழிலும் படைப்பு தொழில் மூன்றும் தனி. அடுத்து அதை அது மட்டுமல்லாமல் அளவில்லாத விளையாட்டு உடையவனாக அவன் இருக்கிறான் என்று அது தனி. அப்படி ரெண்டாக பிரிச்சு பார்க்கலாம். அந்த ஒரு சொல்லை கொஞ்சம் இலக்கணம் மாற்றி நாம் அர்த்தம் எடுக்கும் போது அதற்கு வேறு பொருள் வருகிறது. ரெண்டுமே பொருந்தக்கூடியது தான். எப்படி எடுத்தால் ஐயா வேற சந்தேகம் இல்ல ஐயா, இந்த இன்றைக்கு நேரம் முடிந்து விட்டது, இந்த பாடலோட நிறுத்திக்கலாமா எப்படி? அதுக்குள்ள முடிஞ்சு விட்டு அறிமுக உரை கொஞ்சம் நீளமா இருக்கும். நிறைய சொல்ல வேண்டிய செய்திகள் கம்பராமாயணத்தை பத்தி நிறைய இருக்கு. சுருக்கமாக எல்லாரும் ஒரு வாட்டி சொன்னேன், படிச்சுட்டு நம்ம படித்து விட்டு எல்லாரும் ஒரு வேறு சந்தேகங்கள் இருந்தாலும்